எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று. ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதுவா அதுவா அதுவா கழுத்தின் கீழே கவிதைகள் ரெண்டு மிச்சம் உள்ளது. அதுவா அதுவா அதுவா அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடியேறோ உன்னிடம் இருக்கிறது. அதுவா தள்ளி உள்ளது அதுவா சங்கு கழுத்தை பாசி மணிகள் தடவுகின்றதே அதுவா தடவுகின்றதே அதுவா. ஒவ்வொரு வாக்கியம் முடியும் போதும் புன்னகை செய்வாய் அதுவா அதுவா அதுவா. ஓரிரு வார்த்தை தப்பாய் போனால் புதடு கடிப்பாய் அதுவா அதுவா அதுவா. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது.